நெஞ்சில் விழுந்த அவள் உலக அழகியே, நெஞ்சில் விழுந்த அந்த நீல வெளியிலே நெஞ்சம் நீந்த துடித்ததே. உயிரில்லாமல் நீரில்லாமல் கண்ணீரண்டில் காதல் பூத்ததே. உயிரில்லாமல் எழுத்தில்லாமல் பாட ஒன்று பார்வை வார்த்ததே. அவள் உலக அழகியே நெஞ்சில் விழுந்த அவள் உலக அழகியே நெஞ்சில் விழுந்த அந்த நீல வெளியிலே நெஞ்சம் நீந்த துடித்ததே. ஒரு ஏடில்லாமல் எழுத்தில்லாமல் பாடல் ஒன்று பார்வை பார்த்ததே.